الحمد لله والصلاة والسلام على رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته، مساكم الله بالخير وأهلا وسهلا ومرحبا بكم أحبتي في الله في حلقة جديدة من حلقات برنامج وعسى أن، والذي هو منكم وإليكم أحبتي في الله. بحمد الله يا أخوان وفضله ومنه وجوده وكرمه، الشكر أولا وأخيرا لله سبحانه وتعالى، ثم لكم أيها الأحبة الأفاضل الأكارم على جهودكم وتعاونكم. في خلال الأسبوعين الماضيين فقط في حلقتين أسلم 248 شخص بين رجل وامرأة من جنسيات مختلفة، وهذا ما كان ليتم لولا فضل الله سبحانه وتعالى ومنه وجوده وكرمه. 248 شخص هداهم الله سبحانه وتعالى إلى دينه القويم وصراطه المستقيم بعد أن مارس الجميع أو تكاتفت الجهود وعمل الجميع كفريق واحد في مجال الدعوة الله سبحانه وتعالى، فكان أثمر هذا العدد، والذي يعني الطموح والآمال أكبر من ذلك بكثير، ولكن هو جهد من قلنا. نسأل الله سبحانه وتعالى أن يرزقنا وإياكم الثبات والإخلاص. هذه الليلة الطيبة المباركة أحبتي في الله ستكون موجهة باللغة التاميلية والسنهالية، والتي هي غالبا للجالية السريلانكية، فمن كان عنده أحد من يتحدث بهذه اللغتين، أقصد من الجالية السريلانكية أو كما ذكر الشيخ أبو الحسن من أهل المدراسة من يتحدث باللغة التاميلية، تسمحون له في هذه الدقائق القادمة يتابعنا ويستمع ويشاهد، على الله سبحانه وتعالى أن يمن عليه أو عليها ويفتح بصائر قلوبهم لهذا الدين القويم، ويكون ذلك في ميزان حسناتكم. اللي ما عنده أحد يا أخوان ممن يتحدث بهذه اللغة، يعرف أحد من أقاربه من أصدقائه من أحبه أو من الجيران، باتصال بسيط يحتسب أجره، يعني أجر ذلك الاتصال عند الله سبحانه وتعالى، ويدخل في ضمن من دعا الله سبحانه وتعالى وفاز بالأجر العظيم. يذكره بأن هذه الحلقة الآن ستبث على قناة بداية، يتابعنا في الدقائق القادمة، وستظهر أرقام الدعاة أيضا تباعا على الشاشة في أسفل الشاشة لمن أراد الاتصال على الدعاة أثناء الحلقة أو بعد الحلقة للدعوة. لكن من أراد نطق الشهادة على الهواء سيظهر الرقم رقم ثابت على الشاشة لمن أراد الاتصال ونطق الشهادة على الهواء. فكونوا معنا أحبتي في الله بجهودكم ودعائكم وتفاعلكم معنا، لعل الله سبحانه وتعالى يكتب لنا ولكم التوفيق والسداد في القول والعمل، إنه ولي ذلك والقادر عليه. في هذه الليلة الطيبة المباركة، وهي من ليالي الدعوة لله سبحانه وتعالى، وهذه من البرامج، بل هي من الفعاليات والأعمال التي يحبه الله سبحانه وتعالى، نسأل الله أن تكون مرضية عنده سبحانه وتعالى ومقبولة. أنا بين اثنين من الدعاة لله سبحانه وتعالى ممن لهم قدم راسخة في الدعوة سبحانه وتعالى، أبو الحسن حاج محمد من مكتب الدعوة وتوعية الجلالات في البطحاء. حياكم الله أبو الحسن. كيف حالكم يا شيخ؟ طيبون والعيال طيبون الحمد لله. وأيضا الشيخ سفر الله، حياكم الله يا شيخ، بارك الله. مكتب الدعوة بشمال الرياض. نعم. وأنت ضيف دائم علينا، أنت أبو الحسن، جزاكم الله خير، نسأل الله يبارك في جهودكم. أذكر الأخوة والأخوات أيضا جد التذكير، يعني بالسماح لمن تحت أيديهم ومتابعتنا أو الاتصال لمن يعرفون واحتساب الأجر عند الله سبحانه وتعالى. دعني سأبدأ باليمين اليوم، يعني سنغاير اليوم. أبو الحسن جلس على اليمين عشان نبدأ من عنده. أبو الحسن، قضية هامة، يعني هي حقيقة طرقناها عدة مرات لكن لنفتى نذكر بها كل مرة، ألا هي قضية معنى لا إله إلا الله، وهي شرح حقيقة أو هي مجمل رسالة الإسلام في دقيقتين فقط، وسأحسب يا شيخ، توكل على الله. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونصلي على رسوله الكريم، وبعد. கணியமிக்க சகோதர சகோதரிகளே، சென்ற வாரம் நாங்கள் பல விஷயங்களை பேசியிருந்தோம். இந்த வாரத்தை பொறுத்தவரையில் ஆரம்பமாகவே ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவர் எவ்வாறு நுழைந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு சில நிமிடங்கள் மட்டும் சொல்லிக் கொள்ளலாம் நினைக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, ஒருத்தர் இஸ்லாத்தில் நுழையும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்ன முஹம்மத ரசூலுல்லா என்ற அந்த வார்த்தையை, என்ற இந்த களிமா என்று சொல்லப்படும் ஷஹாதா களிமா என்று சொல்லப்படும், இதனை ஒருத்தர் மனதில் நான் அல்லாஹுவை மட்டும் வணங்குகிறேன் என்கிற நல் எண்ணத்தோடு இந்த வார்த்தையை ஒருத்தர் மொழிந்து விடுவார் என்று சொன்னால் அவர் ஒரு முஸ்லீமாக ஆகிவிடுகிறார், அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடிய ஒருத்தராக மாறிவிடுகிறார். இதனுடைய பொருள் என்ன என்று கேட்டால், இதனை ஒரு சில நேரம் ஒரு சிலர் வந்து மந்திரங்களாக கூட நினைக்கலாம், சிலர் வந்து நினைக்கலாம். மந்திரங்கள் ஒன்றுமே இல்லை, இது வெறும் ஒரு அரபு வார்த்தை தான். இதனுடைய தமிழ் பொருளை பொறுத்தவரையில் அஷ்ஹது, நான் உறுதிமொழி கூறுகிறேன், சாட்சி கூறுகிறேன், சத்திய பிரமாணம் பண்ணுகிறேன் என்று சொல்லிட்டு, லா இலாஹ இல்லல்லா, உண்மையாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹுவின் தூதர் என நான் உறுதிமொழி கூறுகிறேன் என்பதுதான். எனவே இஸ்லாத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வார்த்தையை ஒருத்தர் சொல்லிவிடுகிறார் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தில் நுழைந்து விடுகிறார். அப்போ என்ன வார்த்தை எடுத்துக்கொள்கிறார்? உண்மையாக வணக்கத்துக்குரிய இறைவன், அதாவது இறைவனை பொறுத்த கடவுள் என்று சொன்னால் எங்கள் எல்லோரையும் படைத்தவன் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த அல்லாஹ் தான் இறைவன், எனவே இந்த இறைவனை மட்டுமே நான் வணங்குவேன், உண்மையாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ கடவுள் என்று சொன்னால், இறைவன் என்று சொன்னால், எங்களை படைத்தவன் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். எனவே இந்த அல்லாஹுதான் வணக்கத்துக்குரியவன், எங்களை படைத்த அந்த இறைவன் தான் உண்மையிலேயே வணக்கத்துக்குரிய இறைவன் என்று நான் உறுதிமொழி கூறுகிறேன். அந்த இறைவனை நாங்கள் எவ்வாறு வணங்குவது? ஒவ்வொரு மனிதனும் அவரவர்கள் நினைத்தபடி வணங்கிவிட முடியாது. எங்களை கடவுள் படைத்தது அவனை வழிபடும் நோக்கத்தில், நாங்களாகவே விரும்பி எங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ப, எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நாங்கள் வணங்குகிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் சரி என்று சொல்லலாம். அப்போ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே, அதாவது கடவுள் சொல்லித்தந்த, இறைவன் சொல்லித்தந்ததற்கு மாற்றமாக ஒருத்தர் செயல்படுகிறார் என்று சொன்னால் அது தவறான விஷயம். அப்போ என்னது, இறைவன் எங்களுக்கு எதனை சொல்லிக் கொடுத்திருக்கிறானோ அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹுவை நாங்கள் வணங்க வேண்டும். எவ்வாறு வணங்க வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர், என்ன சொல்லித்தந்திருக்கிறாரோ அந்த விதி பிரகாரம் அல்லாஹுவை வணங்குவேன். முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரான, அல்லாஹ்வுடைய இறுதி தூதரான முஹம்மது என்பவர் என்ன சொல்லித்தந்திருக்கிறாரோ, எதனை எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறாரோ அந்த விதி பிரகாரம் நாங்கள் அல்லாஹுவை வணங்குவேன் என்று நான் உறுதிமொழி கூறுகிறேன் என்ற மாதிரி சொல்லிட்டார் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விடுகிறார். أبو الشيخ سفر الله، نفس الموضوع نفس القضية ونفس الوقت بالطبع. السلام عليكم ورحمة الله وبركاته. سير بسان سال الله تعالى رحمه ويبا سهودر سهودر يعني الحمد لله أبي توات ودا ستحنا كين أدمي سند أوستا وبلا سمغ هموي مسمبند أتما أبي سطر ودا پالك کرنا مي مهوتي أبي مولتما جي ستي ودا ستحنا تسمبند ಅಲ್ಲಾಹು ತಾಲಾಗೇ ಏಕತ್ವ ಅಪಟ ಪ್ರಕಾಶಕರನ ಏ ವದನವು ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾಹ್ ವಲ ಅರ್ಥಯ ಕಿತಾ ಕೆಟಿಯನ್ ಮೆತನ ಅಪಿಟಿಕ ಹಂದುನಾದೀಮಟ ಬಲಾಪುರುತ್ತು ವೇನವ ಮೇ ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾಹ್ ಅಪಿ ಹಮವಿಟಮ ಬಹೋ ವಿಟ ನಿತರ ನಿತರ ಇಸ್ಲಾಂ ಯಾನ ಏ ವಟಾವತುಲ ಅಪಿ ನಿತರ ನಿತರ ಅಹನ ವಚನೆಯ ಕೊತನತ್ ಅಹನವ ದಕಿನವ ಸವಂದಿನವ ಹೇತುವ ಇಸ್ಲಾಂ ವಲ ಪ್ರಧಾನ ಮೂಲಿಕ ಮದೇ ಮೇ ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾಹ್ ವಲ ಅತುಲೈ ಸನಹಂ ವೆಲಾ ತಿಯನ್ನೆ ಮೇ ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾಹ್ ವಲಿಂ ಅಪಿ ಅಲ್ಲಾಹು ತಾಲಾ ಪಡ ಪ್ರಕಾಶ ಕರ ಸಿತಿನ್ನೆ ಅಲ್ಲಾಹು ತಾಲಾಗೆ ಏಕತ್ವಯ ದೇವತ್ವೇಹಿ ಓಹುಟ ತಿಬನ ಏಕತ್ವಯ ಏ ಓಹುಟ ವಿತರಕ್ಮ ಆವೇನಿಕವು ವರ್ಣನಾವಕ್ ಓಹುಟಮ ಸುದುಸು ಕರುಣಾಕ್ ඒ කාර්යයේ ඔහුට කිසිම කෙනෙකු කොටස් කෙරුවෙකු නැති බව ස්ථිර කිරීම. මේ ලා ඉලාහ අපි වාසනම් ෆීහි නෆියුම් ව ඉස්බාත් කියන්නේ කිසිම දෙවියෙකු මේ ලෝකේ කිසිම දෙවියෙකු නොමැත ඉල්ලල්ලා අපිව මවා පෝෂණික ආරක්ෂා කරන්නා වූ ඒ අල්ලා හැරෙන්. එහෙනම් නෆී ව ඉස්බාත් ප්‍රතික්ෂේප කිරීම හා ස්ථිර කිරීම. ඔහු පමණයි දෙවියා, ඔහුට සමාන ඔහුට ආදේශව වෙන කිසිවෙකු නැත. අල්ලාහ් තාලා කුරාන් අයිලාහුම් අල්ලාහ් කුරාන් අපින් නැවත නැවත විටින් විට අහන ප්‍රශ්නයක්. මේ අල්ලාහ් සමග තව කෙනෙකු දෙවි කෙනෙක් හැටියට සිටිය හැකිද? අද ඉන්නවා. අද බොහෝ අය තමන් දෙවියා හැටියට විශ්වාස කරන අය ඉන්නවා. හැබැයි ලා මබූද බිහක්කින් සත්‍යව සුදුසුකම් සහිතව අපි නැමදු අපේ නැමදුම් වල සුදුස්සෙකු ඉන්නව නම් ඒ අල්ලාහ් පමණයි. එහෙනම් මේ අපි කියන්නේ මේ අපි වාසන අරබි මේ තමයි ඊමානු තෞහීද් ඒකත්වය. මුළු විශ්වයටම සිටි එකම දෙවියා, ඛාලික්, මාලික්, මුදබ්බිර් සියල්ල මවා පෝෂණය කරන හැමදේකම හැමදේම සැරසුම් කොට මේ ලෝකෙ සිදු කරවන්නා වූ එක්කෙනයි. ඔහු පමණයි දෙවියා, ඔහුට සමානව ඔහුට කොටස්කරුවෙකු, ඔහුට ආවේනික වූ කාර්යවල, ඔහුට ආවේනික වූ කරුණවල වෙන කවුරුවත් කොටස්කරුවෙක් නැත, වෙන කවුරුවත් ඔහුට ආදේශ නැත, සම්බන්ධ නැත. මෙන්න මේ මුල් හදවතින් පිළිගෙන ඒ තුළට පිවිසීම තමයි අපි ඉස්ලාම් වීම කියලා පවසන්නේ. جزاك الله خير بارك شيخ. نعكس الآن, سنعود من هنا بدأ القضية متصلة يا شيخ. الله سبحانه وتعالى قال إن الدين عند الله الإسلام, وقال سبحانه وتعالى ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وفي الآخرة من الخاسرين. القضية هذه قضية الإسلام وغيره من الأديان يا شيخ, من أتى أو من لقي الله سبحانه وتعالى يوم القيامة, لو توفي شخص الآن امرأة أو رجل ولقي الله على غير الإسلام, فهل سيقبل منه عمله لو كان كل أعماله صالحة لكنه لا يؤمن بالله أو لا يقبل الإسلام, فما هو جزاء يا شيخ؟ දැන් මෙතන අපේ ෂේක් තවත් වැදගත් ප්‍රශ්නයක් අපිට යොමු කරනවා. ඒ තමයි දැන් අපි පැවසුවා මෙලොව අපි විශ්වාස කළොත් එකම දේ, එකම මැවුම්කරුවා වූ දෙවියෙකු පමණි. ඔහුට සමාන මේ ලෝකෙ වෙන කිසිවෙකු නැත. මේ සත්‍යය පිළිගෙන ඉස්ලාම් තුළ පිවිසීම තුළින් පමණයි කෙනෙකු ජයග්‍රහණය කරා ඔහු යොමු වෙන්නේ. ඔහුට ජයග්‍රහණය එතනයි තියෙන්නේ. ඉන්න දින දොල්ලා ඉස්ලාම් අල්ලාහ් තාලා පිළිගන්න එකම දේ ඔහුව පමණක් දෙවියා හැටියට අදහන ඒ ප්‍රතිපත්තිය පමණි. ඊට විරුද්ධ දෙයක්, ඊට පටහැන දෙයක් ඔහු ප්‍රතික්ෂේප කරනවා. ඔහු ෆිල් ආඛිරති මිනල් ඛාසිරින්, අන්තිමට ඒ පරලොවදී ඔහු පාඩු විඳිනවා. කිසිම දෙයක් ඔහුට නැති තත්ත්වයටපත් වෙනවා. අපි දකිනවා මෙලව බොහෝ අය යම් තමන් පුළුවන් විදියකින් හොඳ දේවල් යෙදෙනවා. මනුෂ්‍යයෙන් හැටියට තමන් කියන්නේ අනිත් අයට ඉතාම හොඳ දේ අපි ප්‍රිය කරනවා, උදව් පදව් කරනවා, වෙනකුත් අපි කුසල් දේවල් කියලා මේක පින් නේද, මේක හොඳ දෙයක් නේද, මේක කිරීමෙන් අපට යම්කිසි යහපතක් තියෙනවා නේද, මෙලොව හා එලොව මේතුලින් අපි යහපත ලබන්න පුළුවන් නේද කියන විශ්වාසයෙන් බොහෝ හැම කෙනාම, හැම සමාජවල අයම, හැම ප්‍රතිපත්තිම දරණ අය, හැම විවිධ ආගම් අදහන අය සියලු දෙනා ඉතාමත් වෙහෙසෙන් මේවල යෙදෙනවා, උත්සාහ යෙදෙනවා, පරිත්‍යාගවල් ඉතා පරිත්‍යාගශීලී කාර්යවල යෙදෙනවා. හැබැයි අන්තිමට මේවට පළක් නැත්තම් මේවා තියෙන මොකක්ද අපට තියෙන ඒකෙන් ලැබෙන ප්‍රයෝජනය? අපේ විශ්වාස ඉස්ලාම් වලට අනුව මේ ලෞකික ජීවිතයේ අදෝ හෙට අපට අවසන් වෙනවා. මේක ඉතාමත්ම සුළු කාලයක්. අපට තියෙන ඒ දාරු අල් බකා අදාරු සබාක් කියන ඒ මරණය මතු ජීවිතය, එදාට අපි මේ ලෝකේ අල්ලාහු තාලාට අවනතව කරපු හැරෙන්න, අල්ලාහු තාලා පිළිගෙන ඌට යටහත්ව කරපු හැරෙන අනිත් සියල් හබා අම්මන් සූර අල්ලාහ කුරාන සඳහන් කරනවා. ඒව කිසිම අපට යමකට නැති, කිසිම ප්‍රයෝජන නැති, ඉතාම කියන්නේ අපි අපතේ දාන වස්තුන් හැටියට ඒවපත් වෙනවා. කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. එහෙමනම් අපි කරන දේ, මහන්සියෙන් කරන දේ අල්ලාහ පිළිගෙන අපට මෙලොවහා හානි සංස ලැබිය යුතු නම් අල්ලාහු තාලාගේ වටාවට පෙමින ඉස්ලාම් කියන වටාට අපි ඇතුළු වීමෙන් තමයි ඒක අපි කළ යුත්තේ. جزاك الله خير. ابو الحسن يعني انا الحقيقه قبل ان التقل الشيخ ابو الحسن يعني لا يفوتني ان اذكر الاخوه واذكر ان هذا البرنامج برعايه مكتب الدعوه وعيات الجاليات والقريات. نسال الله سبحانه وتعالى ان يكتب لهم الاجر على رعايتهم لهذا البرنامج. واذكر الاخوه والاخوات الافاضل الاكارم بان الاخوه في مكتب القريات يعني هم الان يقومون ببناء وقف خيري يدعم مناشط المكتب ويصرف على 30 وجه من أوجه الخير أو من مناشط المكتب. فيعني أدعو الأخوة والأخوات وأهل الخير والإحسان والفضل دعم هذا المشروع الطيب المبارك. أسأل الله سبحانه وتعالى أن ينفع به. أبو الحسن, سأنتقل نفس القضية اللي ذكرها الشيخ سفر الله, اللي هي قضية أن الله سبحانه وتعالى يقبل دين الناس إلا الإسلام, وتنبيه الناس أن هذه القضية قضية خطيرة, وأنه من لقي الله بغير هذا الدين فهو خالد مخلد في نار جهنم. غنيم كبرغله நாங்கள் ஆரம்பத்தில நாங்கள் சொல்லிருந்தோம் எங்களை ஒருத்தர் படை ஒரே ஒரு இறைவன் தான் எங்கள் எல்லோரையும் படைத்திருக்கிறான். அந்த இறைவன் சொன்னதுக்கு ஏற்பதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னாம் ஏற்கனவே சொல்லிருந்தோம். இப்ப நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பல வாராக பிரிந்து அவரவர்களுக்குண்ட ஒரு மார்க்க ஒரு ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடுகள் என்ன என்று சொன்னால், இந்த எங்களுடைய அந்த நம்பிக்கை பிரகாரம் தான் நாங்கள் செயற்படுவோம். ஒரு சிலர் கூட சிலர் கேள்வியாக கூட கேட்கிறார்கள், என்னது நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் நாங்கள் எங்களுடைய மதத்துக்கு நாங்கள் இருக்கக்கூடிய மதம், அதாவது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஒரு பௌத்தனாக இருக்கட்டும், இப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி சந்தேகம் கொள்கிறார் என்று சொன்னால், நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் எங்களுடைய மதத்துக்கு நாங்கள் பாவம் பண்ணினவர்கள் ஆகிவிடுவோம், எங்களுடைய கடவுளுக்கு எங்களுடைய அந்த தெய்வத்துக்கு பாவம் இழைத்தவர்கள் ஆகிவிடுவோமே என்கிற மாதிரியாக ஒரு ஒரு சந்தேகத்தை நினைக்கிறார்கள், வைத்துக் கொள்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களை, இதனை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அதன் ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது எங்கள் எல்லோரையும் படைத்தவன் ஒருவன் என்கிறதுல எவருக்குமே சந்தேகமில்லை. இந்த எங்கள் எல்லோரையும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழக்கூடிய பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் படைத்தவன் ஒரே ஒரு கடவுள் தான். எனவே அந்த கடவுள் எங்களை ஏன் படைத்திருக்கிறான் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவனை வணங்குவதற்காக வேண்டி. அப்போ அவனை வணங்குவதற்காக வேண்டி எங்களை படைத்திருக்கிறான் என்று சொன்னால், நாங்கள் விரும்பிய மாதிரி வணங்க முடியாது. அப்போ அந்த இறைவனங்களுக்கு ஒரு மார்க்கத்தை காட்டி, இந்த மார்க்கத்தின் படி ஒருத்தர் சென்றால்தான் அவருக்கு சுவனம் கிடைக்கும், அவருக்கு நல்வாழ்வு கிடைக்கும் என்பதாக அந்த இறைவன் சொல்லியிருக்கிறான். எனவே அந்த இறைவன் சொன்னதற்கு மாற்றமாக ஒருத்தர் இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்று சொன்னால், அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் நுழையக்கூடிய இடம், ஏன்னா எல்லோருமே சுவர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறேங்கிற நம்பிக்கையில் எல்லா மக்கள் வாழ்கிறார்கள். கடவுளை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதே போல சுவர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது என்கிற ஒரு ஒரு விசுவாசத்தின் கீழ், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ மக்கள் யோசிக்க வேண்டும், நாங்கள் வந்துட்டு எல்லா மனிதர்களும் சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போ சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எப்படி போக முடியும்? எனவே தான் இறைவன் சொல்லி காட்டுகிறான். எனவே ஒருத்தர் வந்துட்டு சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அவருடைய மரணத்துக்கு பிறகு சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அது அல்லாஹுவே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், எங்களை படைத்த இறைவனிடத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான், இஸ்லாத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு விஷயத்தில் எப்படி சொல்லிக்கும், அமை எபித்த கயிறல் இஸ்லாம் விதினா, நீங்களும் இஸ்லாம் அல்லாத ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா, தேர்ந்தெடுப்பீர்களா என்று கூட என்ன செய்கிறான், அல்லாஹ் கேட்குறான். அப்போ நாங்கள் இஸ்லாம் சொல்லித்தருகின்றதுக்கு மாற்றமாக, அப்போ இஸ்லாம் தான் இறைவனுடைய மார்க்கம், எங்களை படைத்தவனுடைய மார்க்கம் எது? இஸ்லாம். அப்போ இஸ்லாத்துக்கு மாற்றமாக ஒருத்தர் இந்த உலகத்தில் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால், உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக ஒருத்தர் செயல்படுகிறார் என்று சொன்னால், அவர் மறுமையில் அவருடைய மரணத்துக்கு பிறகு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடைய மாட்டார்கள். எல்லோரும் விரும்புகிறார்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டுமென்று, சுவர்க்கத்துக்கு போக வேண்டுமென்று விரும்பக்கூடியவர்கள் அந்த அல்லாஹ் என்ன சொல்லி தந்திருக்கிறான், என்னை படைத்த இறைவன் என்ன சொல்லி தந்திருக்கிறான் என்று பார்த்துத்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே அல்லாமல், அதற்கு மாற்றமாக செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர் செல்லக்கூடிய இடம் நரகமாகும். எனவே எந்த நரகத்தை நீங்கள் விரும்பவில்லையோ, எந்த நரகத்தை விட்டும் நீங்கள் ஓட பார்க்கிறீர்களோ, அந்த நரகத்துக்கு சொந்தமானவர்கள் ஆகிவிடுவீர்கள். இறைவன் பாதுகாக்க வேண்டும். எனவே அப்படி நரகத்துக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் நிரந்தரமான வாழ்வாக ஆகிவிடும். இந்த உலகத்திலையும் கஷ்டப்பட்டு மறு உலகத்திலையும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது. எனவே எங்களுடைய இறைவனுடைய மார்க்கத்தை எடுத்து சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆகுவோமாக. لمن أراد الاتصال ونطق الشهادة على الهواء يكون معنا ويتصل على الرقم المباشر. نذكر ملحوظة مهمة يا أخواني وأخواتي الأفاضل الكرام، لمن أراد الاتصال بعد الحلقة وأثناء الحلقة الاتصال مفتوح لكل الجاليات، ونريد حقيقة ما تأتي الحلقة الأسبوع القادم إلا قد أفرحتنا بعدد كبير ممن دخل في الله تعالى. نسأل الله سبحانه وتعالى أن ييسر أمورنا وأموركم ويسعنا في طاعته. شيخ سفر الله، قضية ثانية مهمة جدا، يعني طبعا أنا أريدك أن تذكر يعني المشاهدات من يتحدثون باللغة السنهالية أن من أرادت أن تسلم تبلغ كفيلها وسيظهر الرقم يتصل وتنطق الشهادة الهواء. القضية الثانية المهمة يا شيخ، أنتم لمستوها ولمسناها في مجال الدعوة سبحانه وتعالى، كثير من النساء أو الرجال يريد أن يسلم لكنه متردد، يعني يفكر إما في زوج إن كانت امرأة، وإن كان رجل في زوجة، بعضهم في والديه، في جماعته، في أهله، وينسى أن الله سبحانه وتعالى حقه أعظم من حق هؤلاء كلهم، وأن هؤلاء الناس لن ينجوا من عذاب الله سبحانه وتعالى. فنريد حقيقة أن نبين للناس أهمية هذا الأمر، وأنه يترك التردد، وأن الشيطان قد أخذ عهد على نفسه أنه يغوي. තවත් වැදගත් ප්‍රශ්නයක් මෙතන අපේ ෂේඛ් මතු කරනවා. ඇත්තෙන්ම මේක අපි බොහෝ අයට ලොකු ප්‍රහේලිකාවක්. අපි දැන් මෙතන කරන මේ වැඩසටහන් හා අනෙකුත් අපේ රාජකාරි තුළ ඉස්ලාම් ගැන අපි අන් අයට අපේ මේ සහෝදර සහෝදරයන්ට අපි තේරුම් කර දෙන අවස්ථාවේදී ඒගොල්ලන් ඇත්තෙන්ම ඒ ගැන බොහෝ පැහැදීමක් ලබා ගන්නවා, තේරුම් ගන්නවා, ඒකේ සත්‍යතාවය පිළිගන්නවා. ඇත්තෙන්ම ඉස්ලාම් වෙන්නේ ඒගොල්ලන්ට ලොකු උවමනාවක් ඇති වෙනවා. අපි ඒක කෙලින්ම දකින දෙයක්, ගුජුවම දකින දෙයක්. හේතුව ඒක කිසිම සැකයක් නැහැ. හේතුව මෙලොව ඉපදිච්ච සියලු දෙනා, මෙලොව ඉපදෙන සියලු දෙනාම සියලු දරුවන්ම ඉපදෙන්නේ මේ සත්‍ය පිළිගැනීමේ ස්වභාවයෙන්. ඒ අයගේ ඒ පරිසරය හා ඒගොල්ලන්ගේ රටාව තමයි ඒගොල්ල වෙනත් වෙනත් දේවල් හරවලා තියෙන්නේ. කුල්ලු මෞලූදු යූලදු අලල් ෆිත්‍රා, මේ ලෝකෙ ඉපදෙන සියලු දෙනා ඉපදෙන්නේ මේ සත්‍ය පිළිගැනීමේ தත්ත්වය. හැබැයි ඒ පරිසරය ඒගොල්ලන් වෙනත් වෙනත් தත්ත්වයට යොමු කරලා තියෙන්නේ. ඉතින් කවදා ඒ අයට මේ සත්‍ය විදියටම සවන් දීමට නැත්නම් බැලීමට ලැබෙනවද? අනිවාර්යයෙන්ම ඒ අය නැවත ඒ සත්‍ය වෙත යොමු වෙනවා. ඒුණට ඇත්තෙම හිත කියන මේක සත්‍යයි, මේක මට මම පිළිගත යුතුයි, මම මේ තුලට යා යුතුයි කියන ආසාව ඇත්තෙම ඇති වෙනවා. හැබැයි ඒගොල්ලන් සමහර දේවල් එතන බාධාවන් හැටියට ඒගොල්ලන්ට ඉදිරියෙන් සිටනවා. ඒ තමයි තමන්ගේ ඒ කසාදෙන් ලැබිච්ච ස්වාම පුරුෂයා, නැත්නම් බිරිඳ, නැත්නම් තමන්ගේ දූ දරුවන්, එහෙම නැත්නම් තමන්ගේ දෙමාපියන්, නැත්නම් අපේ කා යටතේ අපි ඉන්නවද, ඒ අයගේ අවසරය නැතිකම, ඒගොල්ලන් ඒකට අකමැති භාවය, ඒගොල්ලන් විරුද්ධය පළ කිරීම, මෙන්න මේ හේතුන් බොහෝමයක් හින්දා ඒ අය ඒ තමන් විශ්වාසයෙන් මුළු හදවතෙන්ම ආසා කරන ඒ දේ පිළිගෙන ඊට ඇතුල් වීමට චකිතයක් දක්වනවා, පොඩක් බියක් ඇති කරනවා. ඒකට හේතුව අල්හම්දුලිල්ලා බොහෝ අය තේරුම් ගත යුතුයි මේ දෙමාපියන් අපට කවුද ලබා දුන්නේ? අපි උපතින් අපි ලබා ගත්ත දෙයද? අබදල් ෂේඛ් බසර اخت عبدالله معنا. السلام عليكم اختي عبدالله. اخت عبدالله السلام عليكم. السلام عليكم. وعليكم السلام ورحمه الله وبركاته. سمي اختي. افا معليش يا عمي تفضل يا شيخ في عجاله شيخ مي ديمابيان مي دو دروان مي سيلو اي අපි ලබා ගත්තු අය හෝ අපේ උත්සාහ අපි ලබා ගත්තු අය හෝ අපි සැලසුම් කරලා ලබා ගත්තු අය හෝ නෙවෙයි. අපේ දෙමාපියන් අපට තෝරා අපට ලබා දුන්නේ දෙවියන්. මේ දූ දරුවන් ලබා දුන්නේ දෙවියන්. මේ අපේ වටා ඉන්න ඥාතීන් සහෝදර හිත මිතුරන් කියලා මේ සියල්ල අපට ලැබුණේ දෙවියන්ගේ මාර්ගයෙන්. අපි කවදද ඉපදෙන්නේ, කොහේද ඉපදන්නේ, කාටද ඉපදෙන්නේ, කොයි කාලද, මේ කිසිවක් අපේ සැලසුම සිදු වුණේ නැහැ. එහෙනම් මේ දේවල් දෙවියන් විසින් අපට තාවාරික ලබා දුන්නා. අපෙන් ඒක තාවකාලිකයි, දවසට අපෙන් වෙන වෙනවා. එහෙමනම් අපි බියවිත වත්තකෝ යොම තුරුජාවන ෆීලල්ලා සුම්ම තෝෆා කුනෆ්සින් බිමා කසබත්. මේ ලෝකේ අපි ජීවත් වෙනවා, දවසට අනිවාර්ය අපි නැවත අපේ මහපු දෙවියා අපිට යා යුතුයි. එදාට අපි අල්ලාහ් තාලා ඉදිරියේ ඔහුට මුහුණ දීමට අපි සුසුකම් ලබා දී. මෙයයි අපි කල්පනා කළ යුතු දේ. මේ තාවකාලික දේවල් අපි අනිවෙන යොම යෆිරු මරු මින් අඛි ව උම්මිහි ව අබි ව සාහිබති ව බනි ලිකුල්ලි ඉම්රින් මින් යොම ඉන් ෂානු යුගනි. එදාට මේ සියලු සම්බන්ධතා අපෙන් මග හැරෙනවා, අපෙන් වෙන වෙනවා. කවුරු තමන් ගැන නෆ්සි හැම කෙනාම තමන් ගැන හිතන්නේ. ඒ දවසර කවුරුත් කාටවත් පිට දෙන්නේ නැහැ. එහෙමනම් අපි ඒ අයව විශ්වාස කරමින් අද අපට ලැබෙන තියෙන මේ සත්‍ය භාගය අපි අත්හැරියනම්, ඒකෙන් අපි මග හැරියනම් අන්තිමට අපි පාඩු විඳින වෙනවා, දුක් වෙන වෙනවා. එහෙනම් අපි ඒගොල්ලන්ත් එක්ක පුළුවන් තරම් සමගින් ජීවත් වෙමින් මේ සත්‍ය ලබා ඒ සත්‍යයට අනුව ජීවත් වීම තුළින් තමයි අපට ඇත්තෙන්ම විමුක්තිය තියෙන ජයග්‍රහණය තියෙන්නේ. ඒක හොඳට මතක තියා ගැන ධෛර්යයෙන් මේ සත්‍යය පිළිගන්න අල්ලාහ් තාලා අපට අනිවාර්යයෙන්ම උදව් කරනවා, අපිට ආශිර්වාද කරනවා. ابو الحسن نفس القضيه جزاك الله خير تذكر بس فقط منه القضيه نفس الموضوع يعني تردد قضيه المبادره ان شاء الله غني مك سهودر سهودري هلا ஆரம்பத்திலே ஒரு சில அதாவது நம்ம இப்போ ஏற்கனவே பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு இந்த இதில் நிகழ்ச்சியில் கூட ஒரு சில விஷயங்களை இஸ்லாத்துக்கு வர வேண்டிய சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறோம். இதில் சில நேரம் யாராவது விரும்பினவர்கள் இஸ்லாத்துக்கு வர விரும்பினீங்கன்னு சொன்னால் நேரடியாகவே இஸ்லாத்துக்கு வரக்கூடிய உங்களுக்கு அந்த டிவியில் நம்பர் என்ன நம்பர் ஓடிக்கொண்டிருக்கும், அந்த நம்பருக்கு என்ன செய்யலாம், நீங்கள் கால் பண்ணி இஸ்லாத்தை தழுவி கொள்ளலாம். யாராவது இஸ்லாத்துக்கு வர விரும்பணும்னு சொன்னால் உங்களுடைய வீட்டில் சொல்லி என்ன செய்யலாம், இஸ்லாத்துக்கு வரலாம். மொபைல் நம்பராக இருந்தால் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம், கால் பண்ணிக்கொள்ளலாம். இப்போதை நீங்கள் யாராவது இஸ்லாத்துக்கு வர விரும்பினீங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இஸ்லாத்தை எடுத்துக்கொள்ளலாம். கண்ணியமிக்கவர்களே, இன்று அதிகமானவர்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது, இஸ்லாத்தை பற்றி விளங்கப்படுத்தும் போது சிலர் வந்து புத்தகங்கள் படிக்கிறார்கள், ஏனைய டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள், சில மக்களுடைய சில பேச்சுக்களை கேட்கிறார்கள். கேட்டு அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு வரவேணும் என்கிற ஒரு ஒரு ஒரு அடிப்படையில் விருப்பம் கொள்கிறார்கள், இஸ்லாத்துக்கு நான் வர வேண்டும் என்கிற ஒரு ஆசை கொள்கிறார்கள். அது ஆண்களாக ஆகட்டும், பெண்களாக ஆகட்டும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆசை கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவருடைய உள்ளங்களில் வந்து விடுகிறது, நான் இஸ்லாத்துக்கு வந்து விட வேண்டும். இருந்தாலும் அவருடைய மனசில் வந்துட்டு சில பிரச்சனைகள் இருக்கிறது, சில தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. அதே போன்று குடும்பத்தை பயப்படுகிறார்கள், ஊரை பயப்படுகிறார்கள், தாய் தகப்பனை பயப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கல்யாணம் முடித்த ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவனுக்கு பயப்படுகிறார், அதே போல் ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவியை பார்த்து பயப்படுகிறார், பிள்ளை குட்டிகளாக இருந்தால் பிள்ளை குட்டிகளுக்காக வேண்டி பயந்து, எப்படியோ நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து எப்படியோ அவர்களுக்காக வேண்டி, ஆணாக இருந்தால் பெண்ணுக்காக வேண்டியும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்காக வேண்டியும் எப்படி அவர்களுக்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கை முடித்து கொள்வோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஆசை இருந்தும் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக என்ன பண்ணுகிறார்கள், கணவனுக்காக வேண்டி மனைவி தன்னை படைத்த கடவுளை விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மனைவிக்காக வேண்டி கணவன் விட்டு விடுகிறான், தாய் தகப்பனுக்காக வேண்டி பிள்ளைகள் என்ன பண்ணுகிறார்கள், அந்த இறைவனை விட்டு விடுகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஒன்றை விளங்கிக்கொள்ள வேண்டும். இது வந்து நாங்கள் சென்ற வாரம் கூட சொன்னோம், இப்போ ஆரம்பத்தில் கூட சொன்னோம். அதாவது உங்களையும் சரி என்னையும் சரி, எங்கள் எல்லோரையும் படைத்தவன் யார், ஒரு பெண்ணாக இருந்தால் அவள் என்ன யோசிக்க வேண்டும், என்னுடைய என்னை படைத்த இறைவன் தான் எனது கணவனை படைத்திருக்கிறான். அப்போ எங்கள் எல்லோரையும் நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு தாயின் தகப்பனும் அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு குழந்தை வேணுமென்று ஆசைப்படுகிறார்கள், குழந்தை வேணுமென்று ஆசைப்பட்டு அவர்களாகவே எங்களை உருவாக்கி விடுகிறார்களா, இல்லை ஆசைப்படுகிறார்கள், அந்த ஆசைக்கு ஆசைப்பட்டதினால் அவர்கள் குழந்தையை ஒன்றை உருவாக்கி விட முடியாது. இறைவன் என்ன செய்கிறான், கடவுளினுடைய படைப்பினால அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அவர்கள் சில நேரம் ஆணை விரும்புவார்கள், இறைவன் பெண்ணை கொடுக்கிறான், பெண்ணை விரும்புவார்கள், ஆணை கொடுக்கிறான். அவர்கள் எந்த ஒரு குழந்தையை விரும்புகிறார்களோ அந்த குழந்தை இல்லாமல் இறைவன் எப்படி நாடுகிறானோ அந்த ஒரு அடிப்படையில் நிசரான் இறைவன் கொடுத்து விடுகிறான். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதன் நினைக்க வேண்டும் என்னது, என்னை படைத்தவன் இறைவன், எனவே அந்த இறைவனுக்கு பிறகுதான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். எங்களை படைத்த இறைவனை நேசித்ததற்கு பிறகுதான், எங்களுடைய அந்த கடவுளுடைய நேசத்துக்கு பிறகுதான் கணவனை நேசிக்க வேண்டும். அப்போ கணவனா கடவுளாண்டு வரும்போது கடவுளைத்தான் முற்படுத்த வேண்டும், தாய் தகப்பனா கடவுளாண்டு வரும்போது கடவுளைத்தான் முற்படுத்த வேண்டும், பிள்ளை குட்டிகளா கணவனாண்டு வரும் இந்த கடவுளாண்டு வரும்போது கடவுளைத்தான் செய்ய வேண்டும், முற்படுத்த வேண்டும். இதை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த உலக வாழ்க்கை தான் கணவன் மனைவி பிள்ளைகள் குட்டிகள் தாய் தகப்பன்று வரும், இந்த உலகத்தை விட்டு பிரிந்துட்டார்னு சொன்னார். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் மரணித்து விட்டாலும் அவர்களுக்கு வந்துட்டு தாய் தகப்பன் உதவி செய்ய முடியாது, மனைவி மரணித்தால் கணவன் வந்து உதவ முடியாது, கணவன் மரணித்து விட்டால் மனைவி உதவ முடியாது, ஒரு பிள்ளை மரணித்து விட்டால் தாய் தகப்பன் வந்து ஓடிவிட வந்து ஓடமாட்டார்கள். இந்த உலகத்தோடு அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கை அப்படி முடிவடைந்து விடுகிறது. எனவே ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சதற்கு பிறகு அவர்களுக்கு உதவக்கூடிய இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை அது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னதற்கு ஏற்றமாக இருந்துச்சு என்று சொன்னால் அவர்கள் அந்த மறுமை வாழ்வு நல்லதாக அமையும், அதற்கு மாற்றமாக இருந்துச்சு என்று சொன்னால் அதற்கு இறைவனுடைய தண்டனையை பெற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்கு. எனவே நாங்கள் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறு உலகத்தில் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை யோசித்து அதற்கேற்ற மாதிரி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இறைவனோடு நாம் பிரார்த்திப்போம். طبعا نريد ان نعرج الشيخ ابو سفر الله لقضيه هامه ذكرنا لهم حقيقه يعني انه اهميه التوبه الى الله سبحانه وتعالى وقضيه مهمه لهم جزاؤه بعد الموت انه خالد مخلد النار جهنم، لكن نريد ان نذكر قضيه مهمه ايضا اخرى يا شيخ، جزاء من يعني لقي الله سبحانه وتعالى بهذا الدين رضي الله عنه سبحانه وتعالى في الجنه وكذا، لكن قبل ذلك الشيخ سأذكر قضية أنا مهمة جدا عندي، وهي قضية التسويف عند الناس، أنه يؤجل التوبة يؤجلها، فلا يعلم أنه أن الله سبحانه وتعالى يقبل منه التوبة ما دام في هذه الحياة، وهو لا يملك حياته، يعني قد يموت بعد ساعة بعد يوم، وأنه متى ما أتاه ملك الموت بدأت سكرات الموت يقفل باب التوبة أمامه. نريد أن نذكر بأهمية التوبة، وأن الباب مفتوح الآن قبل أن يغلق في أي لحظة من اللحظات. يا ඔව් දැන් අපි තවත් වැදගත් කරුණක් මෙතන මතක අපේ සිතේ තබා ගත යුතුයි. දැන් අපි බොහෝ දෙනා අපි කලින් සඳහන් කරා වගේ ඉස්ලාම් ගැන හොඳ පැහැදීමක් ඇති වෙනවා. ඉස්ලාම් මම විශ්වාස කරමින් ඉස්ලාම් වලට මම බැඳී ඒ තුලින් මගේ ඒ අනාගතය මම ඉතාමත්ම ආලෝකමත් කළගත යුතුයි. ඉස්ලාම් වල දීප්තියෙන් මෙලොවහා එලොව මම ජයගත යුතුයි එන ඒ අරමුණ යටතේ ඇත්තෙන්ම එයාට ඉස්ලාම් ගැන ආසාවක් ඇති වෙනවා, තීරණයක් ගන්නවා. හැබැයි පවසනවා පොඩ්ඩක් මම මට කල් දෙන්න, මම දැන් වෙකේෂන් යන්න ඉන්නවා, මම නෙවාඩුවට ගිහිල්ලා ඇවිල්ලා මම ඒ දේ කරන්නම්, මෙහෙම මට ගෙවල් වල මෙන්න මෙහෙම ප්‍රශ්නවල තියෙනවා, සමහර වගකීම් තියෙනවා, මගේ සහෝදරයගේ වෙඩින් එක තියෙනවා, නැත්නම් පොලේ මෙන්න මෙහෙම ඕමනාව තියෙන ඒව මම කරලා ඇවිල්ලා අනිවාර්යයෙන්ම මම ඉස්ලාම් වලට බැඳෙනවා, මම ඉස්ලාම් පිළිගන්න, මෙහෙම බොහෝ අය අපට පවසනවා. ඇත්තෙන් මේ අවස්ථාවේදී අපි ඒගොල්ලන්ට මතක් කර දෙන දේ තමයි අල්හම්දුලිල්ලා, ඒක ඔයගොල්ලන්ගේ කැමැත්ත, ඒක ඔයගොල්ලන්ගේ නිදහස, ඒක ඔයගොල්ලන්ගේ උරුමය. ඉස්ලාම් පිළිගැනීම, ඊට අනුව ජීවත් වීම, ඒක අද කිරීම හෝ හෙට කිරීම ඕගොල්ලන්ගේ අදහස, ඕගොල්ලන්ගේ කැමැත්ත අනුව මිසක් අපි ඒකට කිසිම බලකිරීමක් නැහැ. ඉස්ලාම් වලට කිසිම අපි ඒගොල්ලන් ඇවිත්ලි කරන්නේ නැහැ. හැබැයි මුළු ඒක නිදහස හා උරුමය අපි ඒගොල්ලන්ට ලබා දෙනවා. හැබැයි අපි ඒගොල්ලන්ට පවසන එකම දේ තමයි අපි මේ ඒ සත්‍ය පිළිගත්තනම් අනිවාර්යෙන් අපේ මිය යෑමට කලින් අපේ මරණයට කන අපි එක පිළිගන්න ඕනනේ, මරණයට කන පිළිගන්න ඕන. හැබැයි මේ අපේ මරණය කොයි මොහොතේද කාටද වගකීමෙන් වගකීම් සහිතව කියන්න පුළුවන් මම මැරෙන්නේ ලබන අවුරුද්දේ, නැත්නම් තව අවුරුදු 100කින් 10කින් කියලා අපිට කවදාකවත් පැවසීමට අපට උරුමයක් නැහැ. කොයි මොහොතෙත් කොයි වෙලෙත් අපේ මරණය සිදු වෙන්න පුළුවන්. වලන් යුඅඛිරුල්ලාහ නෆ්සන් ඉදා ජා අජලුහා, කිසිම ආත්මාවක අවසාන මොහොත එළඹියා නම් තත්පරයකින්වත් අල්ලාහ් තාලා ඒ මොහොත කලින් කරවන්නෙත් නෑ, පසුව කරවන්නෙත් නෑ. ඒ වෙලේම ඒ මිනිත්තුවේම ඒ තත්පරයම එක සිදු වෙනවා. එහෙමනම් අපට අපේ මරණය කොයි මොහොතේ කියලා අපිට වගකීමකින් පවසිය නොහැකි. අපි කොයි මොහොතෙත් ඒකට සූදානම් වෙන්න, මරණයට අපි කොයි මොහොතේ සූදානම් වෙනවා නම් ඒ සත්‍ය අපි වටහාගත්තු මොහොතේ, පිළිගත්තු මොහොතේ අපි ඒක පිළිගෙන අපි ජීවත් වුණොත් විතරයි අනිවාර්යෙන් අපට එම් පෙළ ලැබිය හැකි මිසක් අපි ඒක පස්සට පස්සට දැම්මනම් යාපස්සර දැමීමෙන් අපි පරාජයටපත් වෙනවා. කොයි මොහොතේ අපේ මරණය අපි වැළඳ ගනීද කියලා අපිට කියන්න බෑ. මේක අපි හොඳට කල්පනා තබා ගත යුතු දෙයක්. جزاكم خيرا. يعني استمعكم واستمع الاخوه الافاضل الكرام, سنخرج الى فاصل قصير نعود بعده لاستكمال حلقتنا هذه, فكونوا معنا احبتي في الله. راجعي إنجازات المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات في محافظة الإجريات منذ نشأته عام 1413 هجرية, ويستمر العطاء بإذن الله. الداخلون في الإسلام 1676, الدروس والمحاضرات 17244, الكلمات التوجيهية 15745, الدورات الشرعية 195, المصاحف المترجمة 47865, توزيع الكتب والمطويات 2,100,001,475, نسخ الأشرطة وتوزيعها 778,547, الجولات الدعوية للجاليات 9,655, رحلات العمرة 97, رحلات الحج 11. السلام عليكم ورحمة الله وبركاته. الإخوة في مكتب الدعوة والإرشاد توعية الجاليات التعاوني في القريات جزاهم الله خير, لهم نشاط واسع في هذا, في توزيع الكتب, في كفالة الدعاة, في كفالة الرحلات الدعوية, في التعامل مع الحجاج والمعتمرين الذين يأتون بأعداد كبيرة. في إكرامهم في رمضان، في تفطير الصائم، في يعني عندهم عدد كبير من النشاطات. نسأل الله لا يحرمهم الأجر. أنا أحث إخوتي وأخواتي على الوقوف معهم، على دعمهم بما يستطيعون من صدقاتهم وزكواتهم. أسأل الله تعالى لا يحرمكم عظيم الأجر وجليل الثواب. مكتب الدعوة والإرشاد وتوعية الجاليات في محافظة الإقريات، وقف بر الوالدين الثاني، يصرف ريعه على أكثر من 30 باب من أبواب الخير. طريقة المساهمة في الوقف: ساهم بما تجود به نفسك، ومن ثم ادخل على حساب المكتب في تويتر وقم بإعادة تغريدة للتصميم الخاص بحملة الوقف، ومن ثم قم بنسخ التصميم ونشره عن طريق تويتر والواتساب والإنستغرام والفيسبوك وغيرها من مواقع التواصل الاجتماعي، وحث المغردين على النشر. غرد أكثر، شارك أكثر، وتفوز بالأجر. وقف بر الوالدين الثاني، صدقة جارية وبر بوالديك. رجعنا. السلام عليكم ورحمة الله وبركاته، أهلا وسهلا بكم أحبتي في الله مجددا. أثني على ما جاء في الإعلان وعلى كلام الشيخ محمد العليفي وفقه الله وسدد ونفع به، وتذكير الأخوة والأخوات الفاضلة الكارم بدعم وقف مكتب الدعوة وتوعية الجاليات في القريات، وهو وقف بر الوالدين الثاني والذي ينشئ الآن في مدينة الرياض، والأخوان مجتهدون على قدم المساق في متابعة أو إكمال هذا الوقف. وأهيب بالأخوة والأخوات الفاضلة الكارم دعم هذا المكتب والتبرع له، لعل الله سبحانه وتعالى يسدد جهودهم وينفع بها ويوفقهم لكل خير. تذكير فقط يعني بمثل أهمية هذه المناشط وأهمية دعمها. أنا أذكر الأخوة والأخوات الفاضل الكارم من رقم الاتصال سيظهر أيضا لمن أراد الاتصال، نطق الشهادة على الهواء. وكذلك أذكر مرة أخرى ولا أنسى أنه الأرقام تظهر تباعا للاتصال على الدعاة من مختلف الجنسيات. أذكر الأخوة والأخوات الفاضل الكارم أنه كل واحد يسجل هذه الأرقام أخواني في الله ويوزعها يعني عن طريق الواتساب وعن طريق أي وسيلة من وسائل الاتصال الحديث الآن، على الله أن ينفع بها. وإذا لم ينتفع بها وينتفع بها غير كثير، كما ذكر الشيخ سفر الله أنه بعد الحلقة الماضية مباشرة بعد أن انتهينا يعني توالت الاتصالات، وكانت أحدى الاتصالات أتت من دولة الكويت وأسلمت عندهم الخادم مباشرة بعد الحلقة. نسأل الله سبحانه وتعالى أن يكتب لنا ولهم الأجر والتوفيق والسداد. أبو الحسن أعود إليك لنستكمل هذه الدقائق الباقية ونعلم نستغلها قدر ما نستطيع في القضية التي ذكرناها لأبو الحسن بأهمية أنه الإنسان لا يدري متى يأتيه الموت ثم يغلق أمامه باب التوبة، قد يكون بعد ساعة بعد يوم أقل أكثر، وأن يعني حري بالإنسان أو يعني الأولى بالإنسان أنه يبادر بالتوبة الله سبحانه وتعالى ويستغل هذه الحياة. جنيه مكبر غلاء நாங்கள் அதாவது முதலாவது பேசியிருந்தோம். எங்களுக்கு மத்தியில் வந்துட்டு மனிதர் அதாவது இஸ்லாத்தை விரும்பியதற்கு பிறகும் அவர்களுக்கு மத்தியில் தடுமாற்றம் ஏற்படுகிறது என்று ஒரு விஷயத்தை நாம் சொல்லியிருந்தோம். கணியமிக்கவர்களே, நான் இப்போது உங்களோட முன்னால் பேசி கொண்டிருக்கிறேன், நீங்கள் செவிசாய்த்தவர்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் எங்களுக்கு எப்போது மரணம் என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனும் அவர்களுக்கு எந்த நேரம் இப்போ நான் இந்த அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு எவருமே சொல்ல முடியாது. மரணம் வருமா அல்லதுவே நம்ம தொடராக வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாது. எனவே எங்களுக்கு மரணித்து விட்டால் அதற்கு பிறகு என்ன பண்ணுவது, இதைத்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும்போது வாழ்கிறோம், வாழ்ந்து விட்டு அடு நாங்கள் வாழும் ஒவ்வொரு ஒரு நிமிடமும் யோசிக்க வேண்டும் என்றதே எங்களுக்கு அடுத்த நிமிடம் அடுத்த நொடி பொழுதில் என்ன நடக்கும் சொல்லிவிட முடியாது. எனது மரணம்ங்கிறது எப்போது எங்களை அந்த அந்த மரணம்ங்கிறது எங்களை எப்போது எடுக்கும் என்று எவருமே சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக ஆகட்டும், அவர் பெரிய மகானாக கூட இருந்தாலும் சரிதான், எங்களுக்கு இந்த நேரம் இந்த இத்தனை நாளைக்கு பிறகுதான் இத்தனை வருடங்களுக்கு பிறகுதான் எங்களுக்கு சாவு வரும் என்று சொல்லி எவருமே சொல்லிவிட முடியாது. எனவே அப்போ அவ்வாறு மரணித்து விட்டால் என்ன பண்ணுவது, இதைத்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இறைவன் எங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இறைவனை பொறுத்தவரை அல்லாஹை பொறுத்தவரையில் எங்கள் மன்னிக்கக்கூடிய தன்மை உள்ளவன். அவன் நாங்கள் எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும் அந்த இறைவன் அந்த அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்டுவிட்டால் எங்களை மன்னித்து விடுவாய் என்று கேட்டுவிட்டோம் என்று சொன்னால் அந்த இறைவன் எங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது எதுவரைக்கும், எங்களுடைய இந்த மரணம் வரைக்கும் தான், மரணத்துக்கு பிறகு நாம் எதுவுமே பண்ணிவிட முடியாது. எனவே மரணத்துக்கு முதல் நாங்கள் இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்புக்கு எல்லாம் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுது. மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அவைகள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே கண்ணியமிக்கவர்களே, நாங்கள் எங்களுடைய மரணம் வருவதற்கு முதல், ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மரணத்துக்கு முதல் நாங்கள் யாரை வழிபட வேண்டும் என்பதை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மரணம் நெருங்கியதற்கு பிறகு அந்த மரண தருவாயில் யோசித்து எந்த விதமான பிரயோசனமும் அல்ல, பயனற்று போய்விடும். எங்களோடு இருக்கக்கூடியவர்கள் எவருமே அந்த நேரம் உதவி செய்ய முடியாது. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது நாங்கள் மரணம் தலைவிப்பட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு எவருமே உதவி செய்ய முடியாது. எனவே அந்த நேரம் எங்களுக்கு எங்களை அடைவதற்கு முதல், அந்த நேரம் எங்களை அடைவதற்கு முதல் நாங்கள் அதனை அவசரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமிக்கவர்களே, அதாவது என்ன, இங்கே இருக்கக்கூடியவர்களும் சரி அல்லது நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் சரி, குடும்பத்துக்காக வேண்டி, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, ஒரு சிலர் வந்துட்டு சொல்லுவார்கள், என்னுடைய மகளுக்கு திருமணம் இருக்கிறது, அந்த திருமணத்தை முடித்ததற்கு பிறகு நான் இஸ்லாத்தை பற்றி யோசிக்கிறேன். இஸ்லாத்துக்கு வர விருப்பம், ஆனால் என்ன பயப்படுகிறார்கள், அந்த திருமணத்தை என்ன திருமணத்தை பற்றி யோசிக்கிறார்கள். சில நேரம் கல்யாணம் பேசப்பட்ட ஒரு ஆணாக இருப்பார், அவர் என்ன யோசிக்கிறார் என்று சொன்னால், நான் கல்யாணம் முடித்ததற்கு பிறகு நானும் எனது மனைவியும் சேர்ந்து இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறோம் என்று. எனவே நீங்கள் இந்த மாதிரி கல்யாணம் முடிக்கும் வரையும் இருப்பீர்கள் என்பது என்ன நிச்சயம், உங்களுடைய மகளுக்கு நீங்கள் திருமணம் முடிக்கும் வரையிலேயும் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் என்பது என்ன நிச்சயம், எனவே எவருமே சொல்ல முடியாது. எனவே எங்களுக்கு எங்களுடைய இறைவனை வழிபடுவதற்கு எங்களுக்கு ஆசை வந்துவிட்டால் அந்த ஆசையை நாங்கள் உடனே நிறைவேற்றிவிடக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். எனவே இறைவனுடைய அந்த பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் காட்டி தந்த அந்த வழியை எடுத்து நடப்பதிலே தான் இருக்கிறது. ஷேக் ஸஃபருல்லாஹ் ذكرنا بقضية مهمة، الآن هي قضية المبادرة بالتوبة، وأن الإنسان ما يدري متى يفجره الموت. طيب قضية يا شيخ، وذكرنا قبل ذلك أنه أظن تطرقت لحديث أنه قضية أنه من مات وهو على غير دين الإسلام أنه خالد مخرج نار جهنم، ذكرت ذلك أنت يا شيخ. طيب يا شيخ، من مات كما ذكرت قبل قليل، من مات وهو يؤمن بالله ولقي الله وراضي عنه، ما جزاءه؟ يعني شو جزاء هذا الإنسان أو المرأة أو الرجل الذي يلقى الله سبحانه وتعالى وهو على دين الإسلام والله راضي عنه؟ طبعا هي جنة ونعيم خالد مخلد. بعض الناس قد تغيب عن ذهن هذه القضية، وأن الناس هنالك في هذه القضية سيتفاوتوا، يعني منازلهم في الجنة نعيم دائم، لكن يتفاوتون بحسب أعمالهم، ليس بحسب ثروتهم ولا بحسب مكانتهم أو تعليمهم. تفضل يا شيخ. دعنا في التم دعنا إسلام ترابي كندوانا آرادنا كرنا إن إسلام ولدغان إسلام بلغان ඉස්ලාම් තුලින් තමයි ඔබලාට සත්‍ය ජයග්‍රහණය තිබෙන්නේ කියලා අපි මෙච්චර දැන් කැඳවීම කරනවා. දැන් මේවයේ ප්‍රතිඵලය මොකද්ද? ඇයි අපි මෙහෙම කරන්නේ? ඇයි මොකක් බලාපොරොත්තු වෙනද? අපි මේවයෙන් අදහස් කරන්නේ මොකද්ද? අපේ ඉලක්කය කොමක්ද? අපි යා යුතු තැන මොකද්ද කියන දේ අපි අදහස් කරද්දී, ඒ ගැන අපි සලකා බලද්දී, ඇත්තෙන්ම අපි ඉස්ලාම් තුලින් බලාපොරොත්තු වෙන්නේ මේ ලෞකික ජීවිතයේ මේ අවිනිශ්චිත මේ ජීවිතයේ අපේ ඕනෑපාකම් ඉෂ්ටවීම පමණක් නෙවෙයි. දැන් බොහෝ අය හිතන්නේ අපි ආගම අදහන්නේ අපේ අපට පිහිට ලැබීම සඳහා, අපේ දෙවියන් තුලින් මේ ලෞකික ජීවිතයේ අපේ ඕමනාවල් වලට, අපේ ඕනෑපාකම් වලට, අපේ අවශ්‍යතාවලට, අපේ ලෙඩ දුක වලට, ප්‍රශ්න කරදර වලට දෙවියන් පිහිට වෙන්න ඕන, අපට ඔහුගේ පිහිට ලැබිය යුතුයි, වාසි ලැබිය යුතුයි, මේ ලෝකේ අපි දුකක් කරදර නැතුව සන්තෝෂයෙන් ජීවත් වෙලා මේ ලෝකෙ මිය යන්න ඕන. මෙන්න මේ හිඳයි බොහෝ අය දෙවියන් ඇදහිම් ආගම ඇදහිම් ඉටු කරන්නේ, ඒවට යොමු වෙන්නේ, බැර කියන්නේ බොහෝ දුරට ඒ පැත්තට ඒගොල්ලන් බැර වෙන්නේ මෙන්න මේ හේතු සඳහා, අරමුණු සඳහා. හැබැයි ඉස්ලාම් අදහන කෙනෙක් මුස්ලිම් කෙනෙකුගේ ප්‍රතිපත්තිය, ඉලක්කය, අරමුණ මීට වඩා ඉමහත්, මීට වඩා ඉතාමත්ම උත්තරීතයි. හේතුව ඒගොල්ලන්ගේ ප්‍රධාන අරමුණ මෙලොව ජීවිතය නෙවෙයි. මෙලොව ජීවිතය ගැන කිසිම තැකීමක් සත්‍ය මුස්ලිම් කෙනෙකුට නැහැ. ඔහුගේ විශ්වාසය මේක අවිනිශ්චිතයි, තාවකාලිකයි. අද සිටිය හැකි හෙට නැති වෙනවා, අද තිබිය හැකි හෙට නැති වෙනවා, අද නොතිබිය හැකි හෙට ලැබිය හැකි. එහෙනම් මේ ලෝකෙ හැමදේම මාරුවෙන් මාරු සිදි වෙනවා, කාටත් පොදුයි. කවුරුත් මේක අනුභව කරනවා, එහෙමම ඒක දවසකට නැති වෙලා යනවා, අවසන් වෙනවා. හැබැයි අපේ අරමුණ මරණයෙන් මතු ජීවිතයක් තියෙනවා. ඒ මරණයෙන් මතු ජීවිතයේ අපට දෙවියන්ගේ තීරණ ලැබීමෙන් පස්සේ අපි මේ ලෝකෙ කරපු ඒ අපි වෙහෙස මහසින් කරපු කරපු පෞපින් වලට අනුව අපේ ස්වර්ගයේ නිරේද කියන එක හිමි වෙනවා තීරණය වෙනවා. ඉන්පස්සේ මේ මුස්ලිම්වරයාගේ විශ්වාසය ඔහු අල්ලාහ් තාල අමනතව ඔහුගේ කැමැත්තම මෙලොව අපි ජීවත් වීම තුලින් ඒ ඉතාමත්ම ස්ථිර මේ ඔහුට අල්ලාහ් තාල අවනතව ජීවත් වූ ඒ යහපත් පින්වතුන්ට පමණක්ම කියා අල්ලාහ් තාල සූදානම් කරපු ඒ සත්‍ය වූ සදාකාලන වූ ස්වර්ගය කියන ඒ ජන්නත් කියන ඒ ඉතාමත් ඉමහත් ඒ භාග්‍යයට මේ පුද්ගලයා සුසුකම් ලබනවා. අන්න ඒ මම ලබාගත යුතුයි, ඒට මම සුසුකම් ලැබිය යුතුයි. ඒ ස්වර්ගයේ ඉතාමත්ම උසස් උසස් තත්ත්වයන් ලබමින් සෑමදේම ඒ සියලු භාග්‍ය මම භුක්ති විඳිය යුතුයි. මේ අල්ලාහ් තාබර පොරොන්දු වූ දේ වල්ලදීන ආමනු වාමිනු සාලිහාති උලායික අස්හාබුල් ජන්නති හුම් ෆීහා ඛාලිදුන්. අල්ලාහ් තාබර පිළිගෙන ඔට යටහත්ව ඔහු පැවසු අන්දමින් ඔහුගේ කැමැත්ත අනුව මේ ලෝකේ වෙහෙස මහන්සියෙන් කුසල් කර්ම පින් කරගෙන ජීවත් වූ කෙනා ඔහුට අන්න ලැබෙනවා ඒකට ප්‍රතිඵලය ස්වර්ගය. ඒක සදාකාලිකයි, නිමාවක් නැහැ. ඒ ස්වර්ගය සදාකාලිකයි, ඒ සත්‍යයි. ඒ වගේම ඔහෙට පිවිසෙන කෙනා ඔහුත් අමරණීයයි, ඔහුට මරණයක් නැහැ, ඔහු සදාකාලීනයි, ඔහුට එහෙ මහලු වීමක් නැහැ. මොහොමතුමා පැවසුවා කිසිම ඔහුට එළදුකවල් නැහැ, හැමදාම ඉතා සන්තෝෂෙන් ඉතා ප්‍රීතියෙන් ප්‍රීතිය සන්තෝෂය ඔහු ආසා කරන දේ. වලකුම් ෆීහා මා තෂ්තහි අන්ෆුසුකුම් වලකුම් ෆීහා මා තදාඋන් නුසුලම් මින ගෆූර් රහීම්. අල්ලාහ් තාලාගේ ගැත්තන් හැටියට ඔහු පතන දේ, ආසා කරන දේ, ඔහු අපට ඒ සූදානක දේ භුක්ති විඳීම විතරයි. ඔහුට ඊට එහා දෙයක් නැහැ. ඒක සදාකාලික භුක්ති විඳීම, නිමාවක් නැති භුක්ති විඳීම. ඒකේ සියලු තත්ත්වයන් ඔහු මේ ලෝකේ කරපු දේවල්ට අනුව හැම කෙනාම තමන්ගේ විශ්වාසය තමන් කරපු යහපත් කර්මකට අනුව එහෙ තත්ත්වයන් ලැබනවා. උසස් තත්ත්වයේ වෙනකම් එහෙ ඔහුට දේවල් තියෙන කරපු පින්බංහා පින් කුසල් වලට අනුව. අන්න ඒකයි මුස්ලිම් කෙනෙක් අරමුණ, ඒකයි සත්‍ය ඉලක්කය. අන්න ඒ කරා තමයි අපි කවුරුත් මේ ගමන් කරන්නේ. අල්ලාහ් තාලාය පිළිගනිත්වා. ඒකයි අපේ පරමාර්ථය, අපේ ප්‍රාර්ථනාව. ජසාකල්ලාහ ඛෛර වල්කබීස. نفس المحور يا ابو الحسن ونخرج عنه والوقت يدهم ونفخل لك شوي شوي على سريع يعني. جزاك الله خير يا شيخ. கண்ணிய மிக்கவர்களே, நாங்கள் முதல்ல சொல்லிருந்தோம், அதாவது இந்த உலகத்தில் வாழும்போது எங்களுடைய எங்களுக்கு எப்போது மரணம் வரும் என்று சொல்ல முடியாது. அதற்கு முதல் நாங்கள் அல்லாஹுவை வழிபட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இப்போது எல்லோருடைய மனதிலேயும் சந்தேகம், சில கேள்விகள் ஏற்படலாம். எனவே நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் என்ன எங்களுக்கு கிடைக்க போகிறது, இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் எங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன என்று சந்தேகங்கள் ஏற்படலாம். கணியமிக்கவர்களே, சிலர் நினைத்துவிடக்கூடாது இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் இந்த உலகத்திலேயே அவருக்கு கொட்டோ கட்டணோ கொட்டிவிடும், என்ன பொருள்கள் வேணுமா, செல்வம் செல்வம் ஜொலிக்கும் என்று சொல்லி எவருமே சொல்லிவிட முடியாது. உங்களுக்கு தெரியும், மற்றவர்கள் படுகின்ற அந்த சோதனை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் போன்று முஸ்லிம்களுக்கும் சோதனை ஏற்படுகிறது. இந்த சோதனைங்கிறது நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சோதனை என்ன செய்யும், ஏற்படத்தான் செய்யும். அது முஸ்லிம் இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்து அல்லாஹ்வை வணங்கி விட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் முழு சந்தோஷத்தையும் அனுபவித்து விடலாம் என்று சொல்லிவிட முடியாது. கணியமிக்கவர்களே, அப்போ இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்துவிட்டு அவர் என்ன கிடைக்கிறது, இந்த உலக வாழ்க்கையில் அப்போ இந்த உலக வாழ்க்கை என்கிறது எதற்கென்று முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த உலக வாழ்க்கை என்கிறது ஒரு பயிர் நிலம், ஒரு பயிர் நிலம் மாதிரி. இதில் நாங்கள் வந்துட்டு அறுவடையை நாங்கள் எதனை விதைக்கிறோமோ அதற்கு ஏற்பதான் மறு உலகத்தில் எங்களுக்கு அதனை அறுவடை செய்ய முடியும். சொல்லுவார்களே, தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லி, நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், தீயது செய்தால் தீயது கிடைக்கும். எனவே இந்த உலக வாழ்க்கையில் வந்துட்டு எதனை என்ன செய்கிறார்களோ அதற்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பலன்களை அவர்கள் தன்னுடைய மரணத்துக்கு பிறகு பெற்றுக்கொள்வார்கள். இந்த உலகத்தில் இறைவன் சொன்னதற்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் மறு உலகத்தில் அவர் அதற்குரியதை பெற்றுக்கொள்வார், அந்த நன்மைகளை அடைந்து கொள்வார், பலன்களை பெற்றுக்கொள்வார். இந்த உலகத்தில் அதற்கு மாற்றமாக, கடவுளுக்கு மாற்றமாக, கடவுள் சொன்னதற்கு மாற்றமாக இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்று சொன்னால் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் தண்டனைகளை அனுபவித்து விடுவார். எனவே இந்த அவருடைய அந்த இந்த உலகத்தில் செய்தவைகளுக்குரிய அறுவடைகள்லாம் எப்போது என்று கேட்டால் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகுதான் வரும். கணியமிக்கவர்களே, நாங்கள் எல்லோருமே நம்புகிறோம், சுவர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது எல்லோருமே சொல்கிறோம். ஒரு இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஒரு புத்திஸ்டாக இருக்கட்டும், எல்லோருமே நினைக்க விசுவாசிக்கின்றார்கள் என்ன சுவர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது. எனவே இந்த சுவர்க்கம் நரகம் என்கிறது இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை அல்ல. சுவர்க்கமாக இருந்தாலும் சிலர் வந்துட்டு சில வேதனைகள் படும்போது சொல்லுவார்கள், ஆஹா இது என்ன நரக வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த நரக இந்த உலகத்தில் ஏற்படக்கூடியதில்லை. இந்த உலகத்தில் வந்துட்டு நல்லது அதாவது சந்தோஷமாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள், இந்த அது வந்து மாறி மாறி வரும். ஆனால் தன்னுடைய மரணத்துக்கு பிறகுதான் அது முழுக்க முழுக்க இந்த அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்னதுக்கு அந்த அல்லாஹ் சொன்னதுக்கு ஏற்ப அவர் நடப்பார்கள் என்று சொன்னால் மறு உலகத்தில் அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவார்கள். சுவர்க்கம் என்பது நீடுழி காலமும் சந்தோஷம், எந்த விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவுமே ஏற்படாது. முழுக்க முழுக்க சந்தோஷத்திலேயே மிதப்பார்கள், சந்தோஷ வாழ்க்கையிலே இருப்பார்கள். எனவே அந்த வாழ்க்கை அடைந்து விடணும் சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் அல்லாஹ் சொன்னதற்கு ஏற்ற மாதிரி இந்த இஸ்லாத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இந்த இஸ்லாத்துக்கு விரைந்து வாருங்கள் என்று சொல்லி இந்த ஒளிபரப்பினூடாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். طبعا ما بقي معي الا دقيقه واحده فقط. ابو الحسن ابو الشيخ سفر الله في بسرعه جدا تذكر الاخوات والاخوه المشاهدين انه الان المجال امامكم مفتوح، ارقام الدعاة معروفه، اذا شعرت انها وتشجع انها تسلم تتصل على الارقام اللي ظاهره امامها في اي وقت تبلغ كفيلتها. تفضل يا شيخ. بسرعه دم ترى دم باكت ريدي ابي دم متن ساكتا كيروا بو ديوال ابي متن ساكتا كر بهدل كيروا دم بو ات دم يغنى بهدي مكتي ادهاسك كتي دم مي වැඩසටහන තුල විතරක් නෙවෙයි කොයි මොහතේ ඔයගොල්ලන්ට ඉස්ලාම් ගැන අදහසක් කැමැත්තක් ඇති වුණා නම් ඒක ඔයගොල්ලන්ට මැඩම්ට ඔන බාබට පවසලා දැන් මේ තිරේ ගිය ඒ අංක අපි අංකවට අමතලා අපට පවසන්න ඉස්ලාම් වලට ඔයගොල්ලන් පිවිසෙන්න. ඒකට කොයි වෙලෙත් ඒකට දොරටුව විවෘතව තියෙනවා. ඒකට වෙලාවක් නැහැ මේ කාලය තුළ විතරයි ඉස්ලාම් වෙන්න ඕන කියන අපිට හිතන වෙලාවේ අපිත් ඒක සම්බන්ධ වෙන්න ඉන්ෂාඅල්ලා අපි ඔයගොල්ලන්ව සාදෙන් පිළිගැනීමට ලෑස්ති වෙන්නවා. ابو الحسن في اقل من دقيقه في كلمتي لا طول شغله انا انتهينا احنا قال لي மிக்கவர்களே நாங்கள் வந்துட்டு இப்ப நாங்க பல விஷயங்களை சொல்லிருந்தோம். அந்த சொல்லுக்கு ஏற்ப யாராவது இஸ்லாத்துக்கு வர விரும்பினீங்க என்று சொன்ன இதற்கு பிறகு டிவியில வந்துட்டு மொபைல் நம்பர்கள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு பல நம்பர்கள் போய் கொண்டிருக்கிறது. எந்த நம்பருக்கு நீங்க அடித்தாலும் என்ன செய்யலாம், ஒருத்தர் பேசுவார், அந்த நம்பர் மூலம் என்ன செய்யலாம், நீங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு முயற்சித்துக் கொள்ளுங்க. ஜஸாக அல்லாஹ் خير. اشكر الشيخ ابو الحاج ابو الحسن أبو الحسن حاج على جهود جزاه الله خير. مكتب الدعوة الرياض الرياض، شكرا لكم شيخ أبو الحسن. الشيخ سفر الله شكرا لكم. مكتب الدعوة الرياض الرياض شمال الرياض، شكر لمكتب القريات على جهوده المباركة ورعايته لهذا البرنامج، وأهيب بالأخوة والأخوات الأفاضل الأكارم دعم هذا المكتب لإكمال ما بقي من وقفه المبارك، والذي يصرف على أوجه متعددة من أوجه الخير. الأخوان عندهم 30 باب من أبواب الخير ينفقون عليها ويحتاجون لدعمكم ومساعداتكم، فكونوا معهم أحبتي في الله بدعمكم ودعواتكم، ولا تنسوهم من يعني صدقاتكم أو من ما تجد بهم فسكم بدعم هذا البرنامج. شكرا لله سبحانه وتعالى أولا وأخيرا، ثم للأخوة الأفاضل الأكارم في هذه القناة الطيبة المباركة على جهودهم ومشاركاتهم وحبهم ودعمهم ودعواتهم وتفاعل الجميع من كادر فني وإداري. شكر لأشخاص حقيقة هم خلف الكواليس لا تعرفونهم، وهم زاد بعد توفيق الله سبحانه وتعالى هذا البرنامج. الشيخ نوح القرين دعم البرنامج دائما في التنسيق مع الدعاة ودعم البرنامج وتزويدنا بإحصائيات من فترة أخرى. شكر خاص ومحبة للأخ عبد الوهاب الفائز أبو فهد، نسأل الله سبحانه وتعالى الحرم والأجر. وأذكر أخوة الأخوات بحساب بمتابعة حساب معا لدعوة العمالة فيه خير كثير. شكر للأخ مطلق العصيمي مسجل هذه الحلقات. وأذكر أخوة الأخوات بأخذ الأرقام وتوزيعها حتى ألقاكم في الأسبوع القادم في اللغة الكينية يا أخوان، في اللغة الكينية كونوا معنا. وهي حقيقة أنا في عجالة لو سمحوا لي الأخوان، أهل كينيا وتنزانيا وأوغندا وجزر القمر والكونغو وأفريقيا الوسطى ومدغشقر وجيبوتي وجنوب السودان، هذا يتحدثون هذه اللغة. سنخصص الدعوة الأسبوع القادم باللغة السواحلية، فذكروا من تعرفون أخوان وكونوا معنا حتى ألقاكم في الأسبوع القادم. أترككم في رعاية الله تعالى. سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك، والسلام عليكم ورحمة الله وبركاته.